மணி வணக்கம். அந்த பதிவை பார்த்த உடனே பதில் போடலான்னு நினைக்க வேணாம், இங்கே ரவுண்ட்ஸில் தான் இருக்கேன், ஃபார்ம் சிட்டில். எலி தான் கடிச்சிருக்கோண்ணே, பெரும்பாலும் எலி கடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மண்ணுக்குள்ளேருந்து பிடுங்கும்போது வருது குருத்துன்னா எலி கடிச்சிருக்கும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி வந்து குருத்து உள்ள அடியிலேருந்து உயிரோடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அடியோடு தின்னுருந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு எலிக்கு நம்ம விஷம் வைக்கணும், இல்லாட்டினா அதை வெட்டி பிடிக்கணும், அதுதான் வழி இப்போதைக்கு. ஏன்னா கோடையில் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால உள்ளே ஈரம் இருக்கிறதுனால அந்த ஈரத்தில் போய் நல்லா படுத்துக்கலாம் சோகமானுட்டு எலி தோண்டிட்டு அங்கே போயிருக்கோம் ஈரம் உள்ள இடத்த நோக்கி. அதனால் ஆயிருக்கும், அது ஒன்று ரெண்டு சேதம் வந்து தவிர்க்க முடியாது தான். அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். வெளியிலி பக்கத்தில் ஏதாவது மண் தள்ளி வச்சுருக்கான்னு பாருங்கள், அப்படி தள்ளி வச்சுருந்தா அது எலி தான், சரியா? இல்லாத இடத்துல பழுது போட்டுக்கலாம் விடுங்க, அது துளுத்து வரலன்னா பார்த்துக்கலாம் அப்புறம். இப்போ அடுத்தது நம்ம தண்ணி வச்சு விதை விடுவோம் தானே, தண்ணி வச்சு விதை விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த சேதம் வராது. வயலில் தண்ணி வச்சிட்டோம்னா அந்த சேதம் வராது, தென்னம்பிள்ளை தொடாது எலி. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி.